Shut up! I say you shut up! Shut up! I say you shut up! Get up! I say you get out! I got you! I hit you! I'll beat you! I'll teach you! அடி சரிதாம் போடி வாயாடி சண்டைக்கு நீயா சரிஜோடி அடி சரிதாம் போடி வாயாடி சண்டைக்கு நீயா சரிஜோடி அட சரிதாம் போய்யா சிடுமோஞ்சி சிரிச்சா போதும் அழுமோஞ்சி சரிதாம் போய்யா சிடுமோஞ்சி சிரிச்சா போதும் அழுமோஞ்சி அம்மக்கு அம்மண்டு அக்குண்டு அக்கோட்டா மானம் இருக்கா ஈனம் இருக்கா ரோஷம் இருக்கா வீரம் இருக்கா உனக்கு பெண்மை இருக்கா அட சரிதப்போய்யா சிறுமூஞ்சி சிரிச்சா போதும் அழுமூஞ்சி சரிதப்போய்யா சிறுமூஞ்சி சிரிச்சா போதும் அழுமூஞ்சி பயலா நான் எட்ட எட்ட பயந்திருக்க வேலை கெட்ட வேலை நீ சேலகிட்ட மோதாதே மூளை கெட்டு போச்சு நீ மூக்கொடைஞ்சி போகாதே மட்டும் சொல்லிப்பாரு துள்ளிப்பாரு நம்ம கிட்ட நடக்கும் என்னோடு மோத வந்தா பெண்ணழகே உன்னழகு உள்ளபடி இருக்குமா பத்ரகாளி போலே நீ கண்ண கண்ண உருட்டாதே மதுரை வீரம் போலே நீ சின்ன பொண்ணு மிரட்டாதே அத்தை பெத்த மகளே நீ பித்தையெல்லாம் படிக்காதே மெத்த படிச்ச மாமா நீ அத்துமீறி நடக்காதே பொல்லாத வாய் கொடுத்து பொண்ணு வந்து மாட்டிக்கிட்டு கண்ணு ரெண்டு பிதுங்குது இல்லாத ஆட்டம் எல்லாம் ஆட வந்த ஆம்பளைக்கு காலங்கையும் நடுங்குது அடி சரிதாம் போடி பாயாடி சண்டைக்கு நீயா சரிஜோடி அட சரிதாம் போய்யா சிடுமோஞ்சி சிரிச்சா போதும் அழுமோஞ்சி அம்மக்கு அம்மண்டு அக்குண்டு அக்கோட்டா மானம் இருக்கா ஈனம் இருக்கா ரோஷம் இருக்கா வீரம் இருக்கா உனக்கு பெண்மை இருக்கா